கங்கையிலே ஒரு வண்ண பறவை மூழ்கியது நீரோடு. அந்த பறவை கரை வந்தது, அந்த பறவை கரை வந்தது. அதிசயமான விழுந்து விடுவே. சிறு பூக்கள் தொடுப்பதற்கு கத்தி உனக்கு எதற்கு ஊசி ஒன்று போதும்.